ਸਤਨਾਮ ਸ਼੍ਰੀ ਸਾਚ ਸੰਗੂਤੀ பார சங்க சுத்தி சங்க சகி சஹலியா எக்க பாயே எக்க மன நாம வசையா சாத் குரு ஹம மெலியா தினரேண கடீனா சசா விஸ்ர சாச சாச நிரஞ்சனோ சபத ஜோத ஜகாயே தீபக நானகா பௌ பஞ்சனோ ஜோத சபாயேடியே திரிபவன சாரே ராம காட்ட காட்ட ராவரஹியா அலக்க அபாரே ராம அலக்க அபார் அபார் சாச்சா ஆப மார் மிலாய ஹம் மம்தா லோப ஜல சவத மேல சுகாய தார ஜாய தர்சன கரி பாண தார தாரண ஹாரியா ஹார நாம அம்ருத சாக திரிபதி நானகா உர தாரியா தார ஜாய தர்சன கரி பாண தார தாரண ஹாரியா ஹார நாம அம்ருத சாக திரிபதி நானகாயோர் தாரியா வாஹே குருஜீ கா கால்சா வாஹே குருஜீ கீ ஃபதஹே பிலாவல் மொஹல்லா பஹலா சந்த தக்ஷணி ஏக ஓங்கார் சத்குர பிரசாத முந்த நவேலடியா கோயல் ஆயி ராம மட்டுக்கிதார் தரி ஹார் லேவலாயி ராமா.